வாக்கு தேவதைய பார்வையில புள்ளி வச்ச பவாட ராட்டினத்தா பக்கத்தில சுத்த வச்ச லவ் ஒரு ஃபீல் நான் சொல்லுற நீ கேளு அட லவ்வே வேணாம் ஒன்னா அது பப்பி பப்பி ஷேம் கண்டாங்கி சேலையின்னா காலையில கிளா வச்ச கண்ணாடி தாவணியா மாலையில துள்ளா வச்ச லவ் ஒரு ஃபீல் நான் சொல்லுற நீ கேளு அட லவ்வே வேணாம் ஒன்னா அது பப்பி பப்பி ஷேம் கண்டாங்கி சேலையனா காரணமா திட்டி வச்சேன் கண்ணாடி தாவணிய காரியமா ஒத்தி வச்சேன் என்னத்துக்கு லவ் அது வேணா வேணா மாப்பு நீ லவ் நம்பி போறா அடத்தானா வரும் ஆப்பு தலையும் காரணமா திட்டி வச்சேன் கண்ணாடி தாவணிய காரியமா ஒத்தி வச்சேன் என்னத்துக்கு லவ் அது வேணா வேணா மாப்பு நீ லவ் நம்பி போனா அடத்தானா வரும் ஆப்பு தள்ளே தள்ளே தள்ளே தள்ளே தள்ளே தள்ளே தள்ளே தள்ளே தள்ளே தள்ளே தள்ளே